சோலைப்பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம், ஆசை கொண்ட நெஞ்சம் ரெண்டும் ஆடும் காலம். புதுநாடும் கொள்ளாமல் ஒரு வார்த்தை இல்லாமல் மலர் கண்கள் நான்கும் மூடிக்கொள்ளும் காதல் யோகம். ஆசை கொண்ட நெஞ்சம் ரெண்டும் ஆடும் காலம். நீயோ மன்மதன் தூது, மேகத்துப்பு மின்னல் போல நின்றாயே, மின்னல் தேடும் தாழம் பூவாய் நானும் வந்தேனே. தாகம் தீர்க்கும் தண்ணீர் போல நீயும் வந்தாயே, தாவிப்பாயும் நீலை போல நானும் ஆனேனே. கல்வில் இன்பம் உந்தன் சொந்தில் இங்கே கண்டேனே. சோலைப்பூவில் மாலை தென்றல் பாடும் நேரம், ஆசை கொண்ட நெஞ்சம் ரெண்டும் ஆடும் காலம். நெஞ்சில் பொங்கும் மண்பில் நாடும் நீராடு, கங்கை வெள்ளம் வற்றும் போதும் காதல் வற்றாது, திங்கள் வானில் தேயும் போதும் சிந்தை தேயாது. மண்ணில் தோன்றும் ஜென்மம் யாவும் உன்மேல் அன்பும் மாறாது. ஒரு வார்த்தை இல்லாமல் மலர் கண்கள் நான்கும் மூடிக்கொள்ளும் காதல் யோகம்.